ஸ்ரீவாசரங்கபரகாலமுனித்ரயாப்தலக்ஷ்மாத்மரக்ஷணேதித்வயுகாகமாந்தம் ஆச்சார்ய பக்தி பரிபூத மணர்கசீலம் கோபால தேசிக முனிம் குருமாஸ்ரயாமஹாம் பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாள்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. தர்ம ப்ரோஜ்ஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்த க்ருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தத்க்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தமனுபேதமபேதகிருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபினேதுஹூதம் சர்வபூதஹ்ருதயம் முனிமானதோஸ்மி. யஸ்வானுபாவமகிலஸ்துதிசாரமேகம் அத்யாத்மதீபமதிதிதிர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாஹ புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆறாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்கந்தத்தில் நாரத சாட்சாத் ஸ்ரீ நாரத பகவான் தன்னுடைய சரித்திரத்தை பூர்வ ஜென்மத்தை வியாசருக்கு சொல்லி வைத்து தன்னுடைய சரித்திரத்தை பூர்வ ஜென்மாவை பற்றி பேசிட்டு அதன் பிறகு பாகவதத்தை எழுதினாதான் வியாசரே உம்முடைய சகல துக்கமும் மறைந்து போகும் என்று பாகவதத்தை உபதேசம் பண்ணிட்டு கிளம்பினார் என்று ஆறாவது அத்தியாயம். அதனுடைய தொடர்ச்சி இந்த அத்தியாயத்தில் சொல்றார். நிர்கதே நாரதே சூத பகவான் பாதராயணம் ஸ்ருதவாம் ததபிப்ரேதம் ததக்கிமகரோத் விபுஹு. அந்த நாரத பகவான் போன பிறகு வியாசர் என்ன பண்ணினார் அப்படின்னு சௌனக முனிவர் சூத பௌராணிகரை பார்த்து கேட்கிறார். பாகவதமே ஒருத்தர் கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிற வியாஜத்துலதான் உண்டானது. யாரு யாருக்கெல்லாம் பாகவதத்தை யார் யாரு எப்பொழுது யார் யார் எப்ப எப்படி சொன்னா யார் யாருக்கு சொன்னா அப்படின்னா இங்க சௌனக முனிவர்களுக்கு சூத பௌராணிகர் சொல்றார். சௌனக முனிவர் சூத சம்வாதம் அப்படின்னு சொல்லணும். அதுல போன ரெண்டு அத்தியாயத்துல வியாசருக்கும் நாரதருக்கும் சம்வாதம். வியாசர் நாரதர் கேள்வி கேட்க நாரதர் பதில் சொன்னார். வியாச நாரத சம்வாதம். அது மாதிரி சுகர் பரீட்சித் சம்வாதம் வரும். அப்புறம் மைத்ரேயர் விதுரர் சம்வாதம் வரும். அதுபோல இந்த சூத பௌராணிகர் நடுவுல நடுவுல சௌனக முனிவர்கள் கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்லுவார். அப்படி பதில் சொல்லும் பொழுது வியாசர் நாரதர், அதாவது இந்த பாகவதம் சூத பௌராணிக்கர் சௌனகாதி முனிவர்களுக்கு சொன்னார். இந்த பாகவத பரம்பரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாக்ஷாத்து பகவான், பகவானே பிரம்மாவுக்கு பாகவதத்தை சொன்னாராம். அதனாலதான் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே அப்படின்னு சொல்றோம். ஆழ்வார்கள் கூட பாசுரத்தில் சொல்லும் பொழுது பீதகவாடை பிரானே பிரமகுருவாய் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. சாக்ஷாத் பகவான் தான் பிரம்மாவுக்கே குரு. அதனால இந்த பிரம்மா பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார், பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணார், நாரதர் கவலையா இருந்த வியாசருக்கு உபதேசம் பண்ணார், வியாசர் அந்த பாகவதத்தை என்ன பண்ணினார், எப்படி எழுதினார் அப்படிங்கறத இங்க சொல்றார். இந்த பாகவத பரம்பரை பிரம்மாவுக்கு பகவான், நாரதருக்கு பிரம்மா, வியாசருக்கு நாரதர், சுகபிரம்ம முனிவருக்கு வியாசர், பரிக்ஷித்ராஜனுக்கு சுகபிரம்மம். அந்த இடத்துல சூத பௌராணிக்கர் ஒரு ஓரத்தை இருந்து கேட்டார் அவர் சௌனகாதி முனிவர்களுக்கு சொல்ல. அந்த சௌனகாதி முனிவர்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு, அந்த சிஷ்யர்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்குன்னு பாகவதம் இன்றைய வரைக்கும் அந்த பரம்பரையில வருதான். அதனால பிரம்மா இங்க நாரதர் சென்ற பிறகு வியாசர் என்ன செய்தார் அப்படின்னு கேள்வி கேட்டார். பிரம்மணத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரம பச்சிமே தடே சம்யா பிராச இதி புரோக்த ரிஷீனாம் சத்ரவர்தனஹாம். சரஸ்வதி நதி தீரத்தில் சம்யா பிராசம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் பத்ரிகாசிரமத்தில் வியாசருக்கு. அந்த இடத்துல முனிவர்கள்லாம் சத்ரம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்திட்டு வரா, அந்த இடத்துல உட்கார்ந்துண்டு தஸ்மின் ஸ்வ ஆசிரமே வியாசோ பதரி கண்ட மண்டிதே ஆசீனோப உபஸ்பிருஷ்ய பிரணிதத்யௌ மனஸ்வயம். பதரிகாசிரமம் அப்படின்னா பதரின இளந்த பழம்னு அர்த்தம். நம்ம பாரத தேசத்துல அந்த இடத்துல இளந்த பழம் நிறைய கிடைக்கும், அதனாலதான் அந்த இடத்துக்கு பதரி வனம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த ஆசிரமத்துல ஆச்சமணியம் செஞ்சுண்டு தன்னுடைய மனச தியான யோகத்துல வியாச பகவான் நிலை நிறுத்தினாராம். பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே அமலே அபஷ்யத் புருஷம் பூர்வம் மாயாம் ச ததபாஸ்ரயாம். பக்தி பக்தினால பக்தி யோகத்தினால தபசு பண்ணி தன்னுடைய மனச அலபாய விடாம அந்த மனசை ஸ்திரப்படுத்தி அதை சாக்ஷாத் பகவானிடத்திலேயே நிலைநிறுத்தினார். அப்படி பகவானிடத்தில் நிலைநிறுத்தினதுனால பகவானையும் அந்த பகவான அண்டி இருக்கக்கூடிய மாயையையும் பார்த்தாரா வியாச பகவான். இந்த இடத்துல நாம ஒரு கேள்வி கேட்போம், வியாசரே சாக்ஷாத் பகவான் தானே, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்லும் பொழுது வியாசர் விஷ்ணுவா இருக்கும் பொழுது அவர் தியானம் பண்ணினார், அவர் தியானத்துல பகவானை பார்த்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா ஒரு பகவான் வரார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன காரியங்களுக்கு வராரோ அவ அதை மட்டும் பிரகாசப்படுத்திட்டு போயிடுவா. கபில பகவான் வந்தார் அப்படின்னு சொன்னா கபில அவதாரம் சாங்கிய யோகத்தை பிரகாசப்படுத்தணும்னு அவதாரம் பண்ணார். அதுபோல ஒவ்வொருத்தரும் தான் எதற்காக அவதாரம் பண்ணாலோ அந்த காரியத்தை தான் செய்வா. அப்ப வியாசர்லாம் எதுக்காக அவதாரம் பண்ணார்னா பகவானுடைய அவதாரங்களுடைய புகழையும் மகிமையையும் கல்யாண குணங்களையும் பக்தர்களுடைய சரித்திரத்தையும் இதிகாச புராணமா எடுத்து சொல்லணும்னா வியாசரை விட்டா வேற ஆளே கிடையாது. வியாசம் அப்படின்னாலே என்னன்னா எல்லாத்தையும் பிரிக்கிறவர்னு அர்த்தம். எல்லாத்தையும்னா எதனா வேதத்தை பிரிச்சார், கடினமா இருக்கக்கூடிய வேதத்தை பிரிச்சார் அந்த வியாசர். அப்ப அவர் பகவானை பார்த்தார்னா யாரு, கிருஷ்ணனைத்தான் ஹிருதயத்துல பார்த்தார். ஏன்னா கிருஷ்ணர் அவருக்கும் மேல. எப்படி பரசுராமர் வந்து அவதார சாட்சாத் பகவானே ஆனாலும் ராமருடைய தேஜஸ்ல பரசுராமருடைய தேஜஸ் அடங்கி போயிடுது. பரசுராமர் ராமர் திருக்கல்யாணம் சீதைய பண்ணிண்டு அயோத்திக்கு புறப்பட்டு போகும் பொழுது பரசுராமர் எதிர்கொண்டு வரார், எவன்டா ராமன் அப்படின்னு மிரட்டுறார். நானும் ராமன், இன்னொருத்தனும் ராமனா, யார்ரா ராமன்றார். எல்லாரும் மயங்கி விழறா தசரதர் முதற்கொண்டு. உடனே ராமர் வந்து நிற்கிறார், நான் தான் ராமன், நீயும் ராமன், நானும் ராமனா. நீ சிவதனுஷ முறிச்சிட்டா பெரிய பலசாலின் ஆயிடுமா, க்ஷத்ரியன் ஆயிடுமா? என் கையில் இருக்கக்கூடியது விஷ்ணு தனுஷ். எங்க இத நான் கயிறு, இத தூக்கி நான் கயிறு ஏற்றி காண்பி பார்க்கலாம் அப்படின்னாராம். உடனே ராமர் குடுனர், குடுன்னு அதை வாங்கி அதை நான் கயிற கட்டி தன்னுடைய அம்பு தோல்லேந்து அம்பெடுத்து அந்த நான் கயிறுல தொடுத்து பரசுராமரை பார்த்து உம்ம மேல அடிச்சுடட்டுமான்னு கேட்டார். பரசுராமர் மேல அடிக்கல. ஏன் அடிக்கலன்னா அவர் பிராமணர், மேலும் அவரும் பகவான் தான் இவரும் பகவான் தான். அப்படின்னா பரசுராமருடைய வேலை முடிஞ்சிடுது. அவர் எதற்காக அவதாரம் பண்ணார், க்ஷத்திரியர்கள்லாம் ராஜ்யத்துல ராஜாக்கள் தர்மப்படி அரசாட்சி பண்ணலன்னா ஜனங்கள்ல இருந்தே ஒருத்தன் கிளம்பி அந்த ராஜாவை தண்டிப்பான் அப்படிங்கிறது தான் பரசுராம அவதாரத்தினுடைய பெருமை. அப்ப பரசுராமர் அவதாரம் பண்ணி 21 தலைமுறை க்ஷத்திரியர்களையே தலைய கோய்தார், அத்தனை பேரி வதம் பண்ணார், க்ஷத்திரியர்களே இல்லாம பண்ணிட்டார். ஆனா ராமரிடத்துல என்னன்னா, ராமர் சாட்சாத் பகவானா இருக்கிறதுனால பரசுராமர் தன் பலத்தை மறைச்சிண்டு ராமரிடத்துல தன் பலத்தை ஒப்படைச்சிட்டு அப்புறம் தபசு பண்ண போயிட்டார் இமயமலைக்கு அப்படின்னு இருக்கு. ராமர்கிட்ட அந்த விஷ்ணு தனுஷ கொடுத்துட்டே போயிட்டார். அப்ப ராமர் யாரங்கேன்னு கேட்டா எல்லாரும் தோர்க்கேன்னா சொல்ல முடியும், எல்லாரும் மயங்கி போயிட்டா தசரதர் முதற்கொண்டு. அப்ப யார் அங்கே அப்படின்னு ராமர் கூப்பிட்டா, உத்தராவது கேள்வி கேட்கணுமேனா, வருணாய அப்ரமேயாய. வருண பகவான் கைய நீட்டினாராம் அந்த சிவதனுஷ ராமர் அவரிடத்துல கொடுத்து, பின்னாடி வனவாசம் பொழுது நான் உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்லிட்டார். யாரிடத்துல, வருணன்ட்ட. அப்புறம் வருணன் அந்த விஷ்ணு தனுஷ அகஸ்தியரிடத்துல கொடுத்து, அகஸ்தியர் ராமர் வந்து அகஸ்தியரை வனவாசத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த விஷ்ணு தனுஷ வாங்கிட்டு ராவணவதத்துக்கு புறப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப என்னன்னா அப்பேற்பட்ட பிரபாவம். அதுபோல இங்க கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய தியானத்துல மயங்கி போன வியாசர் கிருஷ்ணனை பார்க்கணும்னு பக்தி யோகத்தினால மனசை தியானம் பண்ணி மனசை அடக்கி அந்த பகவானையும் மாயையும் பார்த்தார். யயா சம்மோஹிதோ ஜீவ ஆத்மானம் த்ரிகுணாத்மகம் பரோபி மனுதே அனர்த்தம் தத்கிருதம் சாபிபத்யதே. பொதுவா எந்த ஜீவனுமே துக்கிக்க கூடியவன் இல்லை. ஜீவன்களுக்கு சத்தியத்துல சொல்லணும்னா ஜீவனுக்கு துக்கம் மாயைங்கிறதே கிடையாது. ஆனா அந்த மாயையினால கவரப்பட்டு ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் இதற்கு தான் தொடர்பு உடையவன் அப்படின்னு நினைச்சிண்டு அந்த ரஜோகுணத்தினாலையும் தமோகுணத்தினாலையும் வரக்கூடிய துக்கங்கள்லாம் தன்னுடையது அப்படின்னு இருக்கிறானாம். யாருன்னா நாமெல்லாம் தான். நம்மெல்லாம் துக்கப்படக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு பாகவதமும் சொல்றது வேதமும் சொல்றது. ஏன்னா நம்மெல்லாம் ஆனந்தமா இருக்கக்கூடியவான். அதனால இந்த இடத்துல அப்பேற்பட்ட ஜீவன் சத்தியத்துல சொல்லணும்னா அவனுக்கு துக்கங்கிறது கிடையாது. ஆனா ரஜோகுண தமோகுணத்தினால அந்த மாயையினுடைய குணங்கள்னால அதனால கவரப்பட்டு அவன் துக்கங்களை அனுபவிக்கிறான். அனர்த்தோபசமம் சாட்சாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்யாஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். சாட்சாது சர்வ ஜீவன்களுடைய துக்கத்தையும் யாரால போக்க முடியும்னா பகவான் கிருஷ்ணன் தான். அவனிடத்துல நேரடியாக நாம பக்தி செய்தோம் அப்படின்னா நமக்கு துக்கமே வராதுன்னு. அதனால இப்பேற்பட்ட உண்மையை அறிஞ்ச வியாசர் அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணி துக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்காக இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற புராணத்தை எழுதினார். யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்திஹி உத்பத்யதே பும்சஹ சோக மோக பயாபஹ. இந்த பாகவதம்ங்கிற புராணத்தை யார் கேட்கிறார்களோ அந்த க்ஷணமே ஹிருதயத்தில் பகவான் பிரவேசமாயிடுவான்னு சொல்லியிருக்கு. அப்படி பகவான் பிரவேசமாயிட்டான் அப்படின்னு சொன்னா சோகம், அதாவது ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், இதுக்கு தாபத்ரயம்னு பேர். தாபத்ரயோன் மூலனம் அப்படின்னு வருது இல்லையா ஆரம்பத்தில், தாபத்ரயோன். இந்த தாபத்ரயங்களையும் பாகவதம் போக்கிடும். அதுக்கப்புறம் என்ன சோக, அந்த தாபத்ரயம் தெய்வம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய இதனால வரக்கூடிய சோகத்தையும், சரீரமே தான் நினைக்கக்கூடிய மோகத்தையும், அதனால ஏற்படக்கூடிய பயத்தையும் இந்த பாகவதம் நம்மிடத்திலிருந்து போக்கக்கூடியது. ச சம்ஹிதாம் பாகவதிம் கிருத்வானுக்ரம்ய சாத்மஜம் சுகம் அத்யாபயாமாச நிவத்தி நிரதம் முனிஹி. இப்பேற்பட்ட இந்த பாகவதம்ங்கிற ஒரு வேதத்தை வியாசர் இயற்றி மறுபடியும் ஒரு முறை இது சரியா இருக்கான்னு சரி பார்த்து, மேலும் என்னன்னா லோக சிந்தனையே இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தத்தெல்லாம் அறுத்து எறிஞ்ச தன் புத்திரனான சுகபிரம்ம முனிவருக்கு இந்த பாகவதத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே சௌனக முனிவர் கேட்கிறார், சவை நிவத்தி நிரதா சர்வத்ரோபேக்ஷகோ முனிஹி கஸ்ய வா பிருஹதீம் ஏதாம் ஆத்மா ராம சமபியசதே. சுகர் வந்து எதிலையுமே பற்றற்றவர், உலகத்தில் அவரை எந்த காரியத்தினாலையும் பந்தப்படுத்த முடியாதவர். ஆத்மாராமன் தனக்குள்ளேயே எப்பொழுதும் பகவானை பார்த்துண்டு சந்தோஷமா இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் இந்த பாகவத புராணத்தை எப்படி படித்தார் அப்படின்னு கேள்வி. சூத்தர் சொல்றார், ஆத்மா ராமாச்ச முனையோ நிர்கிரந்தாப்யுருக்ரமே குருவந்தி அகைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி ஹரேஹே குணாக்ஷிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியஹம். தன்னுடைய ஆத்மாவிலேயே ஆனந்தம் ஆராமம் அடைஞ்சவர் சுகர், அதனாலே ஆத்மாராமன். நிர்கிரந்தா அபி உருக்ரமே, வேற ஒரு கிரந்தத்தினால ஞானத்தை அடையணும், வேற ஒரு புஸ்தகத்தினாலேயோ சாஸ்திரத்தினாலேயோ ஞானம் அடையணும்னு சுகருக்கு அவசியம் இல்லை. அதனால நிர்கிரந்தா. மேலும் என்னன்னா பகவானுடைய கல்யாண குணங்கள்ல தன் மனசு இறங்கிடுத்தான். ஹரேஹே குணாக்ஷிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்யானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியா. காட்டுல தபசு பண்ணிட்டு இருந்த சுகபிரம்ம முனிவர் அனாமமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் அப்பிரமேயமாய் கூட்டஸ்தமாய் நிர்வீகாரமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாயிருக்கக்கூடிய நிர்குண பரபிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுகபிரம்ம முனிவர் காட்டுல கோரமான தபசு பண்றார். அவருடைய தபச யாராலையும் கலைக்க முடியல, கலைக்க முடியல. பிரம்மா அதாவது தேவர்களால் கலைக்க முடியல, அப்சரஸ்களால் கலைக்க முடியல, மன்மதனால் கலைக்க முடியல, பஞ்சபூதங்கள்னால கலைக்க முடியல. மழையினாலேயோ வெயில்னாலேயோ குளிர்னாலேயோ எதனாலையும் கலைக்க முடியாத அவருடைய தபசு. ஏன்னா நிர்குண பிரம்ம சாட்சாத்காரத்தில் இருந்துருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அவருடைய தபசு ஒரு நாள் கலையறது. என்ன காரணத்தினாலன்னா, இந்த பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் அவர் காதல போய் விழுந்துதான். வியாசருடைய சிஷ்யர்களுக்கு வியாசர் பாகவதத்தை சொல்லி கொடுத்தார். ஒரு ஸ்லோகம், எந்த ஸ்லோகம்னா, பர்ஹாபீடம் நடவர வபுஹு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தீம் ச மாதாம் ரந்தான் வேணோஹோ அதர சுதயா பூரயல் கோபபிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி. 10வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் வருது. கிருஷ்ணனுடைய அழக வர்ணிக்கிறதான ஒரு ஸ்லோகம். அழகான வித்தியஸ்த பாதன் தலையில கொண்ட போட்டுண்டு மயில் பீலிகையை சொருகிண்டு காதல கர்ணிகார புஷ்பங்களும் கழுத்துல வைஜெயந்தி மாலையும் வனமாலையும் தோள்ல தோல்வலைகளும் விசாலமான நெற்றி தாமரை கண்ணன் ஓர பார்வை கண்ணாடி போன்ற கண்ணம் தீர்க்கமான மூக்கு சங்கு போன்ற கழுத்து பவழம் போன்ற ஒரு உதடு அதுல அந்த புல்லாங்குழலை வச்சுண்டு ஒரு கைநாள் ரெண்டு கைநாள வாசிச்சுண்டு அழகான மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்திண்டு காலில் தண்டை கொலுசு பகவான் ஒரு காலம் மாத்தி வச்சுண்டு வெத்தியஸ்த பாதனாய் திரிபங்கி லலிதாகாரனாய் மோகன முரளிதரனாய் அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அழக வர்ணிப்பதான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தார். அந்த ஸ்லோகத்தை கேட்ட இந்த சுகபிரம்ம முனிவர் அவருடைய தபசை யாராலையும் கலைக்க முடியல. அதான் இங்க சொல்றார், ஹரேஹே குணாட்சித்த மதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியா. பகவான் குணம் அவனுடைய ஒரு ரூப லாவண்யத்திலேயே ஒரு ஸ்லோகத்திலேயே மயங்கி போயிட்டாராம். அப்படி மயங்கி போனதுனால அவர் சொல்றார், இத்தனை காலமா நான் வந்து பகவான் பிரம்மம் அநாமம் அக்ஷரம் அசிந்தியம் அப்படின்லாம் நேரத்தை வீணடிச்சிட்டனே, பாகவதத்துல இப்படி ஒரு மகிமை இருக்குன்னு தெரியாம போயிடுத்தே கிருஷ்ணனுடைய மகிமை. நான் எந்த ஒரு நிர்குண பிரம்மத்தை அநாமம் அக்ஷரம் அசிந்தியம் அப்பிரமேயம்னு சொன்னனோ அதுதான் நீலமேக சாமலனாய் பீதாம்பரதாரியாய் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாய் கோடி சூரிய பிரகாசனாய் நிக்கிறான்னு தெரியாம பெழுத்தே, என்னுடைய தபசுல இவ்வளவு காலத்தை நான் வீணடிச்சிட்டனேன்னு கவலைப்பட்டாரா யாரு, சுகபிரம்ம முனிவர். அப்ப உத்தம நிலையில நிர்குண பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுகருக்கே எதிரா பிரயோஜனம்னா பாகவதம் படிக்கிறது தான் பிரயோஜனம் அப்படின்னு காட்டிட்டார். அப்ப தனியா ஞான யோகம்னோ பக்தி யோகம்னோ வைராக்கியம்னோ இல்ல ஏதாவது ஒரு யோகத்தை படிச்சுண்டு அதனால நம்ம ஏதோ பெருசா சாதிச்சிட போறோம் அப்படின்னு நினைக்கிறது வெறும் பூஜ்யம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதெல்லாம் போகாத ஊருக்கு வழின்னு சொல்லிட்டார். ஆனால் அப்பேற்பட்ட ஹரேஹே குணாட்சிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியா. அந்த பகவானுடைய குணங்களும் லீலைகள்லையும் தன் மனசை பறிகொடுத்ததுனால பாகவதத்தை வந்து வியாசரிடத்துல அப்பேற்பட்ட வியாசரிடத்துல வந்து பாகவதம் கத்துண்டார். சரி, அந்த பாகவதத்தை கத்துண்ட சுகபிரம்ம முனிவர் என்ன பண்ணினார்னு, பாகவதத்தை ஊர் பூரா போய் சப்தாகம் சப்தாகம் சப்தாகம்னு பண்ணினாரா அப்படின்னு கேட்டா, சப்தாகம் சப்தாகம்னு போலையா பின்ன என்னன்னா, அந்த பாகவதத்தை பரீட்சித் ராஜனுக்கே சொல்லி வைத்தார் அப்படின்னு. பரீட்சித் ராஜனுக்கு அப்போ பாகவதத்தினுடைய ஆரம்பம் சொல்லணும்னா மகாபாரதத்தினுடைய கடைசியை தெரிஞ்சின்றா தான் பாகவதத்தினுடைய ஆரம்பத்துக்கு வர முடியும். பாகவதத்தினுடைய அதாவது மகாபாரதத்தினுடைய கடைசி என்ன? பரீட்சிதோதராஜரிஷேகே ஜென்ம கர்ம விலாபனம். இங்க சொல்றார், யதாமிருதே கௌரவ சிருஞ்சயானாம் வீரேஷ்வதோ வீரகதிம் கதேஷு விகோதராவித்த கதாபிமர்ஷ பக்னோரு தண்டே திருதராஷ்டிரபுத்ரே பர்த்துப்ரியம் திரௌணிரிதி ஸ்ம பஷ்யன் கிருஷ்ணாசுதானாம் ஸ்வபதாம் சிராம்சி உபாஹரத் விப்ரியமேவ தஸ்ய ஜுகுப்சிதம் கர்ம விகர்ஹயந்தி மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிஷம்ய கோரம் பரிதப்யமானாம் ததாருதத் பாஷ்பகலாகுலாக்ஷி தாம் சாந்த்வயன்னாஹ கிரீட்டமாலி. மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் மஞ்சவா பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் எல்லாரும் அடிபட்டு போயிட்டா. கௌரவ சைன்யத்தில் துரியோதனன் பீமனுடைய கதையினால் அடிபட்டு தொடை முறிவு ஏற்பட்டு சாகக்கூடிய தருவாயில் இருக்கான். அந்த சமயத்தில் அந்த துரியோதனனுக்கு ஏதோ நன்மை செய்யறேன் அப்படின்னு அஸ்வத்தாமன் அவன் நேராக துரியோதனிடத்தில் போய் சொன்னான், எனக்கு நீ சேனாதிபதியாக பட்டங்கட்டு, நான் பஞ்சபாண்டவர்களை இப்பவே நான் வந்து பூரணமாக அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். துரியோதனன் வேண்டான்னு சொல்கிறான், ஏன்னா நானே போயிட்டேன்டா, இனி யாருக்காக நீ வந்து யுத்தம் பண்ணணும், துரோக சிந்தனை வேண்டாம், விட்டுடுன்னு சொல்கிறான். ஆனா அவன் சொன்னதை இந்த அஸ்வத்தாமன் கேட்கல. அவன் கேட்காம பஞ்சபாண்டவர்களை எப்படி அடிச்சு தாக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, அன்றைய இரவு ஒரு மரத்தடியில வந்து நின்று சிந்தனை பண்றான், திட்டம் போடுறான் என்ன பண்ணலாம்னு. அப்போ அன்றைய இரவு மரங்கள்ல பட்சிகள்லாம் ராத்திரியில தூங்கும் நம்மள மாதிரி. ராத்திரியில முழிச்சென்று இருக்கக்கூடிய பட்சி இருக்கு, ராத்திரியில முழிச்சென்று இருக்கக்கூடிய பட்சி ஆந்தைன்னு பேரு. அந்த ஆந்தை பகல்ல ராத்திரியில பகல்ல வெளியில போயிட்டு வந்த பட்சிகள் எல்லாத்தையும் ராத்திரியில போய் அது வேட்டையாடும். அந்த ஆந்தை ராத்திரியில இந்த மரத்துக்கு மேல வந்து பட்சிகள்லாம் முட்டையிட்டு இருக்கும், அந்த முட்டையை பறிச்சுண்டு ரகசியமா கிளம்பி போயிடுறது. இத பார்த்த அஸ்வத்தாமன், இந்த ஆந்ததான் எனக்கு குரு, பஞ்சபாண்டவர்கள் முழிச்சின்று இருக்கும் பொழுது போய் சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது, அதனால அவர்களை யுத்தத்துல தூக்கத்துல போய் அவர்களை வதம் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த யுத்தம் நடந்த குருக்ஷேத்திரத்துக்குள்ள போறான். அங்க ஒரு முகாம்ல பஞ்சபாண்டவர்களுக்கு பதிலாக பசங்க படுத்துட்டு இருக்கா, உப பாண்டவர்கள். அது படுத்துட்டு இருக்கிறது குழந்தைகள்னு கூட பார்க்காம அஞ்சு குழந்தைகளுடைய தலையை வெட்டினான், கழுத்தை வெட்டினான். அஞ்சு குழந்தைகளும் துடி துடிச்சு உயிர் விட்டா. உடனே திரௌபதி ஓடி வரா, ஓன்னு அலர்றா. திரௌபதி அலறத கேட்டதும் அர்ஜுனன் கிருஷ்ணர் எல்லாரும் வந்து பாக்கிறா. அப்படி திரௌபதி புலம்பரத பார்த்ததும் அர்ஜுனன் ஒரு சமாதானம் சொல்றான், ததா அசுச்சஸ்தே பிரமிருஜாமி பத்ரே யத் பிரம்ம பந்தோ ஷிர ஆததா இனஹாம் காண்டீவ முக்தைஹி விசிகை ரூபாகரே த்வாக்ரம்ய யத்னாஸ்யசி தக்தபுத்ராம். அப்பேற்பட்ட நம் குழந்தைகளுடைய தலையை எவன் எடுத்தானோ அவன் தலையை எடுத்துட்டு வரேன் திரௌபதி, கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுக்கு, நீ அழகத்துக்கோ துக்கப்படுறதுக்கோ பிறந்தவள் இல்ல, நீ தைரியமாயிரு என்று சமாதானம் பண்றான். ஆததாயி, அப்பேற்பட்ட ஆததாயியை வதம் பண்றேன் என்று சொன்னான். இதி பிரியாம் வல்கு விசித்திர சல்பைஹி சாந்த்வயித்வ அச்சுத மித்ரசூத அன்வாத்ரவத் தம்சித உக்ரதன்வா கபித்வஜோ குருபுத்ரம் ரதேன. இப்பேற்பட்ட அந்த திரௌபதியை சமாதானம் பண்ணிட்டு ஹனுமார் இவனுக்காக கொடியில இருக்காரே, அப்பேற்பட்ட அந்த ரதத்துல கவசம் அணிஞ்சு கையில காண்டீபத்தை எடுத்துண்டு கிருஷ்ணன் சாரதி அவனுடைய தோழனா இருக்கிறதுனால அந்த சாரதிய அழைச்சிண்டு அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்தான். தமாபதந்தம் ச விலக்ஷ்ய தூராத் குமாரஹோத் விக்னமனாரதேன பராத்ரவத் பிராண பரீப்சுருர்வியாம் யாவத் கமம் ருத்ரபயாத் யதார்க்கஹாம். குழந்தைய கொலை பண்ண அஸ்வத்தாமன், அப்பேற்பட்ட அவன் எங்கு சென்றானோ அர்ஜுனன் துரத்திண்டு வரான், கிருஷ்ணன் வரான். அதனால பயம் ஏற்பட்டு மனசு கலங்கி தன்னை எப்படியாவது காத்துக்கணும்னு காப்பாத்திக்கணும்னு ரதத்திலேருந்து குதிச்சு, ஏன்னா குதிரை துவண்டு போயிடுத்து ரொம்ப தூரம் ஓட முடியல. அதனால இவன் ஓடுறான். எப்படி ஓடுறான்னா, எப்படி சூரிய பகவான் ருத்ர பகவானிடத்துல பயந்து ஓடினாரோ அதுபோல. யதா சரணமாத்மானம் ஐக்ஷதஸ்ராந்தவாஜினம் அஸ்திரம் பிரம்ம சிரோமேனே ஆத்மத்ராணம் திஜாத்மஜஹ. வேற வழி இல்லாம எங்கு பார்த்தானோ அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் கண்டதுனால இனி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்றான். அதோபஸ்பிருஷ்ய சலிலம் சந்ததே தத் சமாஹித அஜானன் உபசம்ஹாரம் பிராணகிருச்ர உபஸ்திதே. அப்பேற்பட்ட பிரம்மாஸ்திர பிரயோகம், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் விட மட்டும்தான் தெரியும், அதை மறுபடியும் சமாதானம் பண்ண தெரியாது இவனுக்கு. அப்படி அவன் அந்த ஒரு க்ஷணத்துல பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினா உடனே அப்படி அந்த பிரம்மாஸ்திரம் உலகத்தையே பொசுக்கிறதுக்கு பெரிய தேஜஸா கிளம்பிடுது. உடனே அர்ஜுனன் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கரம் த்வமேகோ தஹ்யமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதேஹே. கிருஷ்ணா மகாபாகா, பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கங்களை போக்கக்கூடியவனே, சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை கரையேற்றக்கூடியவனே கிருஷ்ணா, த்வமாத்ய புருஷ சாட்சாத் ஈஸ்வர பிரகிருதேஸ்வர மாயாம் யுதஸ்ய சிச்சக்தியா கைவல்யே ஸ்தித ஆத்மனி. நீதான் ஆதி புருஷன், சாட்சாத் ஈஸ்வரன், பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன், மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்பேற்பட்ட நீ, இவ்வளவு பெருமை வாய்ந்த நீ, நீ வந்து சாமான்யமா இப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றணும். மேலும் சொல்றான், ச ஏவ ஜீவலோகஸ்ய மாயா மோஹித சேதசஹ விதத்ஸே ஸ்வேன வீத்யேன ஸ்ரேயோ தர்மாதி லக்ஷணம். உன்னிடத்துல யாரு வந்து பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்கின்ற நாலு புருஷார்த்தங்களையும் தரக்கூடியது நீதான. உன்னுடைய அவதாரமே பூபாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால, மேலும் உன்னிடத்திலேயே எல்லா பக்தர்களும் அவர்களுடைய மனச எப்பொழுதும் சதா சர்வ காலமும் நினைச்சிருக்கிறது அப்படிங்கிறது உன் மகிமை. அதனால என்ன அப்படின்னா, கிமிதம் சித்குதோ வேதி தேவதேவன வேத்மியகம் சர்வதோ முகமாயா தீ தேஜ பரமதாருணம். நாலா பக்கமும் பரவி வரக்கூடிய இப்பேற்பட்ட தேஜஸ், இது எதனாலன்னு எனக்கு தெரியல, இதை நீதான் அடக்கிறதுக்கு சமாதானம் பண்றதுக்கு வழி சொல்லணும் அப்படின்னா, உடனே கிருஷ்ணன் சொல்றான், வேத்தேதம் துரோணபுத்திரஸ்ய பிரம்மமஸ்திரம் பிரதர்ஷிதம் நைவாசௌ வேதசம்ஹாரம் பிராணபாத உபஸ்திதே. வேத்தேதம் துரோணபுத்திரஸ்யன்னு இந்த பிரம்மாஸ்திரம் வந்து, இது அஸ்வத்தாமனால விடுபட்ட பிரம்மாஸ்திரம் பா, அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுத்துன்னு இப்பேற்பட்ட அஸ்திரத்தை அவன் பிரயோகம் பண்ணிட்டான். இந்த அஸ்திரத்தை அவனுக்கு உபசம்ஹாரம் மறுபடியும் வாங்கிக்க தெரியாது. உனக்குதான் அது ரெண்டுமே தெரியுமே அர்ஜுனா, நீ பதிலுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் போடு, பதிலுக்கு பிரம்மாஸ்திரம் போட்டு அந்த அஸ்வத்தாமன வதம் பண்ணி. ஸ்ருத்வா பகவதா புரோக்தம் பால்குண பரவீரஹ ஸ்பிருஷ்ட்வாபஸ்தம் பரிக்ரம்ய பிராமம் பிராமாய சந்ததே. உடனே பகவான ஒரு வலம் வந்து ஒரு அஞ்சலி ஒரு நமஸ்காரம் பண்ணி சேவித்து அர்ஜுனன் ஆசமனீயம் பண்ணி பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணான். அந்த பிரம்மாஸ்திரம் இரண்டும் சேர்ந்து திருஷ்டாஸ்திர தேஜஸ்து தயோஹோ த்ரீன் லோகான் பிரதஹன் மகத் தஹ்யமானா பிரஜா சர்வாஹ சாம்வர்த்தகம் அமம்சத. ரெண்டு பிரம்மாஸ்திரமும் மூ உலகங்களையும் சேர்த்து எரிக்கிறதாம். மூ உலகங்களையும் பிரஜோபப்ளவமாலக்ஷ்ய லோகவ்யதிகரம் சதம் மதம் ச வாசுதேவஸ்ய சம்ஜஹாரா அர்ஜுனோத்வயம். பகவான் சொன்னதுனால அர்ஜுனன் ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் அடக்கி அந்த அஸ்வத்தாமனை கட்டி போட்டுட்டான். தரதரன் இழுத்துண்டு வரான், தரதரன் இழுத்துண்டு வரான். பகவான் சொல்றான், மைனம் பார்த்தார்ஹசித்ராதும் பிரம்மபந்தும் இமம் ஜஹி யோசௌ அநாகசுப்தான் அவதீன் நிஷிபாலகான். பகவான் சொல்றான், தர்மத்திலிருந்து தவறி அதர்ம காரியம் செய்த இந்த அஸ்வத்தாமனை நீ விடாத, ராத்திரிய தூங்கக்கூடிய உன்னுடைய குழந்தைகளை கொன்னவன் அதை மறந்துடாத, அதனால இவனை நீ வதம் பண்ணு. மேலும் சொல்றான் பகவான், மத்தம் பிரமத்தம் உன்மத்தம் சுப்தம் பாலம் ஸ்திரியம் ஜடம் பிரபன்னம் விரதம் பீதம் ந ரிபும் ஹந்தி தர்மவிது. கள்ளு குடித்தவன் வேற ஒரு காரியத்தில் இருந்துருக்கும் பொழுது வேற ஒரு காரியத்தில் பிரவேசம் பண்ணினவன், பைத்தியக்காரன், தூங்கக்கூடியவன், குழந்தை, சிறுவன், ஸ்திரீகள், தன்னைத்தானே காப்பாத்திக்க தெரியாத ஒரு ஜடம், தன்னிடத்தில் சரணமடைந்தவன், ரதம் இல்லாம தரையில் நிற்கக்கூடிய க்ஷத்திரியன், அப்புறம் பயந்து போனவன், இவர்கள்லாம் பகைவர்களாயிருந்தாலும் தர்மம் தெரிஞ்சவன் இவர்களை எந்த காரணத்தை கொண்டும் வதம் பண்ண மாட்டான். ஸ்வப்ராணான்ய பரப்ராணைஹி பிரபுஷ்ணாதி அகிருணக்கலஹ தத்வதஸ்தஸ்ய ஹி ஸ்ரேயோ யத்தோஷாத் யாத்யதஃ புமான். தன்னிடத்துல கோரமான ஹிருதயம் இருக்கிறவன் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறரை துன்புறுத்தினா அப்படின்னா அவனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறது தர்மம். இல்லைனா பிறரை வதம் பண்ணினவன் தன்னை காப்பாத்திக்கணுங்கிற சுயநலத்தினால பிறரை வதம் பண்ணவன் நரகத்துக்கு போயிடுவான். பிரதிஸ்ருதம் ச பவதா பாஞ்சால்யை சிண்வதோ மம ஆஹரிஷ்யே சிரஸ்தஸ்ய யஸ்தே மானினி புத்திரஹாம். மேலே என்னன்னா, உன்னுடைய குழந்தைய கொலை பண்ணவனுடைய தலையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நீ திரௌபதியிடத்துல சபதம் செஞ்சிருக்கப்பா அர்ஜுனா. ததசௌவத்யதாம் பாப ஆததாயி ஆத்மபந்துஹ பர்த்துஷ்ச விப்ரியம் வீர கிருதவான் குலபாம்சனஹாம். இவன் வந்து ஆததாய், அதாவது உன்னுடைய குழந்தைய கொலை பண்ணினவன், பெரிய பாவம் பண்ணியிருக்கான். இவன் பிறந்த குலத்துக்கும் அவமானத்தை செய்திருக்கிறான், அதனால இவனை வதம் பண். பகவான் இப்படி சொல்றான், ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்த கிருஷ்ணேன சோதித நைச்சத் ஹந்தும் குருசுதம் யத்யப்யாத்மஹனம் மகான். அர்ஜுனனுடைய தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சோதனை பண்றான் பகவான். இப்படிலாம் கிருஷ்ணன் சொல்லிட்டாங்கிறதுனால அர்ஜுனன் அவனை வதம் பண்ணிடுவானா என்னன்னு தெரியலையே. இவன் வதம் பண்ணுவானா பண்ண மாட்டானா இவனுக்கு ஒரு பரீட்சை வைப்போம்னு பகவான் பேசினான். ஆனா அர்ஜுனன் சொன்னான், என் குழந்தைகளை இவன் கொன்னவனா இருந்தாலும் இவன் குருவனுடைய புத்திரன் அஸ்வத்தாமனா இப்ப வதம் பண்ண விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிண்டு அப்பேற்பட்ட அந்த தர்மபுத்திரனுடைய ராஜசபைக்கு இந்த அஸ்வத்தாமனை அந்த குருக்ஷேத்திரம் எந்த இடத்துல குழந்தைகளை வதம் பண்ணானோ அந்த இடத்துக்கு இந்த அஸ்வத்தாமனை தர தர தர தரன்னு திரௌபதி முன்னாடி கொண்டு வந்து ஒப்படைக்கிறான் அர்ஜுனன். ததா ஹிருதம் பசுவத் பாஷபத்தம் அவாங்முகம் கர்ம ஜுகுப்சிதேன நிரீக்ஷ கிருஷ்ணா அபகிருதம் குரோ சுதம் வாமஸ்வபாவா கிருபயானநாமச. அப்படி தர தரன் அவனை இழுத்துண்டு வரும்பொழுது அப்படி வரக்கூடிய அந்த அஸ்வத்தாமனை திரௌபதி கண்கள் எப்படி பார்த்ததுன்னா, என்னுடைய குழந்தைகளை வதம் பண்ண துரோகி மகா பாபி, இந்த வம்சத்துக்கு குழந்தை இல்லாம பண்ணின துஷ்டன் வரான் அப்படின்னு பார்க்கணும். ஆனா திரௌபதியினுடைய கண்களுக்கு அப்படி பார்க்க தெரியலையாம். சாட்சாத்து ஸ்திரீகளுக்கே உள்ள ஒரு வாத்சல்யம் கருணை அப்படிங்கிற குணம் ஸ்திரீகளுக்கே பொருந்தும். அந்த குணம் இருக்கக்கூடிய திரௌபதி அஸ்வத்தாமனை பார்த்ததுமே குரு புத்திரன் அப்படின்னு தோணிட்டான். அதனால நீ அங்கேந்து ஓடி வந்தா, கிருபையா நனாமச்சன விழுந்து சேவிச்சானா அவனை. பூஜ்யத்துவமே இல்லாத அவனை போய் சேவிக்கிறாளேன்னா அதான் திரௌபதியினுடைய ஹிருதயம். அந்த திரௌபதி அவனை விழுந்து சேவிச்சா, அப்படி சேவிச்சாலாவது அவனுக்கு ஒரு நல்ல புத்தி வரட்டும், இல்ல இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு மனசு கூசட்டும், அஸ்வத்தாமனை யாரும் எதுவும் செய்யாதீர்கள், இவனை விட்டு விடுங்கள்னு சொன்னான். இவனை விட்டுடுன்னா ஏன் அப்படின்னா, குரு புத்திரன் குரோஸ்துதம்னா குருபுத்திரன், குருபுத்திரன் சாட்சாத்து குருவேதான் புத்திரனாக வந்திருக்கான், அதாவது அப்பாவேதான் புத்திரனா வரான் அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால இந்த இடத்துல குரு, எந்த ஒரு துரோணாச்சாரியர் மூலமாக நீங்கள் அனைவரும் ச ரகசியோ தனுர்வேதா சவிசர்கோபசம்யமஹ அஸ்திரகிராமஸ்ச பவதா சிக்ஷிதோ யதனுக்ரஹாத் ச ஏஷ பகவான் த்ரோணஹ பிரஜா ரூபேண வர்த்ததே தஸ்யாத்மனோர்த்தம் பத்ன்யாஸ்தே நான்மகாத் வீரசூக்ருபி. எப்படி நீங்கள் அனைவரும் வில்வித்தை போன்ற ஆயுதங்கள் எல்லாம் அவரிடத்துல படித்தீர்களோ, அந்த துரோணாச்சாரியார் இல்லைன்னா அர்ஜுனன் காண்டீவம் ஏந்திருக்க முடியுமா? அப்ப அவருடைய புத்திரனை வதம் பண்றது குருவையே வதம் பண்ற மாதிரி. நான் எப்படி குழந்தையை இழந்து இப்ப நான் பெரும் துக்கத்துல அவதிப்பட்டிருக்கணும், அதுபோல அஸ்வத்தாமனுடைய அம்மா அஸ்வத்தாமனுக்காக எதிர்பார்த்துருப்பா. அதனால அவனை நீங்க மன்னிச்சு விட்டாதான் அந்த தாயும் சந்தோஷப்படுவா, இல்லனா என்ன மாதிரி அவளும் வருத்தப்படுவா. அதனால அவனை மன்னிச்சு விட்டுடுன்னு சொன்னான். இப்படி இவள் சொன்னதும் உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டா. தர்மபுத்திரர் சொன்னார், தர்மம் நியாயம் ச கருணம் நிர்வலீகம் சமம் மகது ராஜா தர்மசுதோ ராஜ்யாக பிரத்யனந்தோ திஜாக. தர்மத்தை சொன்ன, நியாயத்தை சொன்ன, அவன் மேல ஒரு கருணைய கொண்டியே, திரௌபதி உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் இப்படி சொல்லி தர்மபுத்திரரும் அர்ஜுனா அந்த அஸ்வத்தாமனை விட்டுடு அப்படின்னு சொல்றார். உடனே கிருஷ்ணரும் பேசாம இருக்கார். நகுலன் சகதேவனும் நகுலனும் சகாதேவனும் அவர்களும் அவனை மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்றா. ஆனா தத்ராஹாவர்ஷிதோ பீமஹா தஸ்ய ஸ்ரேயான் வத ஸ்மிருதஹா ந பர்த்ருர் நாத்மனஸ்சார்த்தே யோகன் சுக்தான் சிசூன்மிருதா. ஏ அர்ஜுனா, அவனை சும்மா விடாத, அவன் தலைய வதம் பண்ணு. ஏன்னா நம்ம குழந்தைகளை வதம் பண்ணியிருக்கான், குழந்தைகளை வதம் பண்ணியிருக்கான், வதம் கொலை பண்ணினவனுக்கு கொலை தான் தண்டனை, இதுதான் தர்ம நெறி, தர்மம் இததான் சொல்றது என்று சொன்னதும், இப்ப பீமன் சொல்றதும் தர்மம் தான், அதனால திரௌபதி தர்மபுத்திரர் சொல்றார் அவனை வதம் பண்ணாதன்னு, பீமன் சொல்றான் வதம் பண்ணுன்னு. இது தர்ம சங்கடமா போயிடுத்து அர்ஜுனனுக்கு. அதனால அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தான், நான் என்ன பண்றது தெரியலேன்னு. கிருஷ்ணன் சொன்னா, பிரம்ம பந்துர்ன ஹந்தவ்யா ஆததாயி வதார்ஹணஹான் மயைவ உபயமாம்நாதம் பரிபாஷ்யனுசாசனம். பிராமணன் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் அவனை வதம் செய்யக்கூடாது. ஆனா அவனே கையில ஆயுதம் எடுத்துண்டு இன்னுத்தர வதம் பண்றான் க்ஷத்ரியன அப்படின்னு சொன்னா அவனை வதம் பண்ணணும் என்று ரெண்டு தர்மத்தையும் அர்ஜுனா நான் தான் எழுதியிருக்கேன். இதுல எதை செஞ்சா எல்லாருக்கும் சம்மதமா இருக்குமோ அதை நீ சம்மதம் அதை நீ செய் அப்படின்னு பகவான் சொன்னான். அர்ஜுன சகசாஜ்ஞாய ஹரே ஹார்தமதாசினாம் மணிம் ஜஹார மூர்த்தன்யம் திஜஸ்ய சக மூர்த்தஜம். அர்ஜுனனுக்கும் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கிறதுனால தெரியும் அவனுக்கு. அவன் என்ன பண்ணினான்னா, இந்த மகாபாவம் பண்ண அஸ்வத்தாமனை தண்டிக்கணுங்கிற அப்படின்னா, அவன் பிறந்ததுலேருந்து தலையில ஒரு சூடாமணி இருந்தது குடுமியோட. அந்த குடிமியோட சூடாமணிய ஒரு அறு அறுத்தான், கட் பண்ணினான். பிராமணனை வதம் பண்றதுக்கு சமம் எதுனா, அவன் தலையில இருக்கிற குடிமிய கட் பண்ணினா பிராமணன் செத்து போனதுக்கு சமம். பிராமணன் வந்து பிராமணனை வந்து அவமானப்படுத்தி வெளில அனுப்பிட்டோம்னா செத்ததுக்கு சமம். பிராமணனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிச்சுண்டு துரத்தி அடிச்சிட்டோம்னா செத்ததுக்கு சமம். பிராமணனை நாடு கடத்தினா செத்ததுக்கு சமம். இது மாதிரிதான் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. நேரடியா சரீர தண்டனை சொல்லல சாஸ்திரம். மேலும் வபணம் திரவிநாதானம் ஸ்தானான் நிர்யாபனம் ததா ஏஷஹி பிரம்ம பந்தூனாம் வதோ நான்யோஸ்தி தெய்கிக. இப்பேற்பட்ட கேவலமான காரியத்தை செய்த அந்த அஸ்வத்தாமனுடைய குடிமையை அறுத்தான், போடான்னு துரத்தினான். புத்திரசோகாதுராஸ் சர்வே பாண்டவாஸ் சக கிருஷ்ணயாம் ஸ்வானாம் மிருதானாம் யத்கிருத்யம் சக்ருஹு நிர்ஹரணாதிகம். நம்மெல்லாம் கோவிலுக்கு போனா மொட்டை அடிக்கிறோமே, அது சிறு வயதிலேயே செய்யணும். விவரம் அறிஞ்ச வயசு வந்துடுதுன்னு சொன்னா மொட்டை அடிக்கிறதெல்லாம் கூடாது. சாஸ்திரம் அப்படி மொட்டையே அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு இங்க சொல்றார். தலையிலேருந்து முடிய எடுத்துட்டான் அவன் செத்ததுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் பெரியவாள்லாம் கொஞ்சோண்டு உச்சியில கொஞ்சம் இப்படி முடி வச்சுட்டு இருப்பா, மொத்தம் எடுத்தாலும் கொஞ்சம் வச்சுட்டு இருப்பா, உச்சி குடி மீன் கொஞ்சம் இருக்கணும். மேலே என்னன்னா, நமக்கு இருக்கிறதோ ஒரு உயிர் தான், அந்த ஒரு உயிரை எத்தனை கோவிலுக்காக நம்ம வேண்டின்னு கொடுக்க முடியும்? அப்ப சிறு வயதுல மட்டும் அது செல்லுபடி ஆகாதான்னா, அறியாத பருவத்தில் குழந்தைக்கு சில தர்மங்கள்லாம், 14 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து பாவம் பண்ணினா பாவம் இல்லைன்னு சாஸ்திரமே சொல்லிருக்கு. அதனால இந்த இடத்துல அஸ்வத்தாமனுடைய சிரஸில் இருக்கக்கூடிய குடிமையை அறுத்து அவனை துரத்தி அனுப்பினா, புத்திரசோகத்தினால கவலைப்பட்டு இருக்கக்கூடிய பாண்டவர்களையும் திரௌபதியும் பகவான் சமாதானம் பண்ணி அந்த இறந்த குழந்தைகளுக்கு என்னென்ன கர்மாக்கள் செய்யணுமோ அதை பகவான் செய்ய வைத்தான் அப்படின்னு இந்த 7வது அத்தியாயம் பூர்த்தியார். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.